ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनिडुमधिपुडसूरयोत्तियन्नम् अणिनगरकुलगम् कुम्बिळक्कुम् जोदि வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்கா இது ஒன்றி என்னொருதும் உயர்த்தொன்பது நடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் அயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயல்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரது சுடரடி தூதிடன் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் பிரச்சேன்னக பத்ததி கலம்பகப்படலம் பாதுகா சகசிரம் அடித்தளம் ஆயிரம் 851வது பாசுரம் ஒவ்வொரு பாசுரமும் கவிதார்க்கிக சிம்மத்தின் கவிப்பிரவாகத்தை கலங்கரை விளக்கமாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த 851வது பாசுரத்திலே ராவணன் மனைவி மண்டோதரி பற்றிய விஷயம் வருகிறது. பாதுகா பட்டாபிஷேகம் நடந்திருக்கிறது. அதனாலே சூரியனுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக எல்லா கிரகங்களுமே ராவணனுக்கு பயந்து இருக்கும். சூரியனும் பயந்திருந்தது. அதனாலேயே மண்டோதரியினுடைய முகமண்டலமானது சந்திரனை போல ஒளி வீசிக் கொண்டிருந்ததாம். பொதுவாக சூரியன் வந்துவிட்டால் சந்திரன் ஒளி குறையும். ஆனாலும் ராவண பயத்தினாலே சூரியன் மண்டோதரியின் முகப்பொலிவை குறைக்கவில்லை. சந்திரனை போன்ற பொலிவு விசேஷமாக இருந்தது. ஆனால் பட்டாபிஷேகம் ஆன உடனே சூரியனுக்கு தைரியம் வந்துவிட்டது, தெம்பு வந்துவிட்டது. எனவே மண்டோதரியனுடைய சந்திர பிம்பமாகிய முக ஒளியை குறைத்து விட்டாராம். இதை அழகாக இங்கே நமக்கு காட்டித் தருகிறார். பாதுகையே உந்தனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததனால் பயந்திருந்த பகலவனும் பலம் பெற்றே ஒளி மிகுந்தான். மயன் பெண் மண்டோதரி தன்னுடைய ராவணன் மனைவி முகச்சந்திரன் ஒளியை முற்றிலுமாய் குறைத்திட்ட மயல் பெண் மண்டோதரி ராவணன் மனைவி முகச்சந்திரன் ஒளியை முற்றிலுமாய் குறைத்திட்டான். பாதுகாதேவி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட உடனே சாம்ராஜ்ய மகிழ்ச்சியாக ஆனதனாலே சூரியனுக்கு தெம்பு அதிகமாகி இதுவரை குறைக்காதிருந்த மண்டோதரியின் மதிவதன சந்திர பிம்பமாகிய அந்த ஒளியை குறைத்து விட்டார் என்று இங்கே பேசுகிறார். எனவே பாதுகா பட்டாபிஷேகமானது எம்பெருமானுடைய கடல்வண்ணன் பூதங்கள் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர வாய்ப்பளித்தது என்று பேசுகிறார். 852வது பாசுரம் பாதுகை நிழல் போலே இருக்கிறது. அதனாலே நீளுக்கும் மரியாதையை தருகிறார்கள், ஆகினாலே ஒதுங்கி செல்லுகிறார்கள். அந்த நிழலை போல பாதுகை இருப்பதனாலே திருவடிக்கு என்ன மரியாதை தரப்படுகிறதோ அதே மரியாதையை திருவடி நிழலாக விளங்கக்கூடிய பாதுகைக்கும் தருகிறார்கள். பெரியவர்கள் சன்னிகளிலே செல்லும் பொழுது, பிராகாலத்திலே வலம் வரும் பொழுது, அந்த விமானத்தினுடைய சாயை நிழலானது கீழே விழுந்தால் அதை மெதிக்கக்கூடாது என்று சொல்லி ஒதுங்கி போவார்கள். அதுபோல இந்த பாதுகைக்கு திருவடியைப் போலவே இருப்பதனாலே மரியாதை அதிகமாக தரப்படுகிறது. திருவடியும் பாதுகையும் சரிசமமாக என்னும் உன்னோடு ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திரு வரங்கத்தானே என்று சொல்வது போல பாதுகையும் திருவடியும் சமமாக மதிக்கப்படுகிறது என்று பேசுகிறார் 852 பாசுரத்திலே. உலகெல்லாம் வணங்கும் உத்தமியே பாதுகையே, உடனிருப்பாய் உச்செல்வாய் வெளிவருவாய் பிரிவதில்லை. உலகெல்லாம் வணங்கும் உத்தமியே பாதுகையே, உடனிருப்பாய் உச்செல்வாய் வெளிவருவாய் பிரிவதில்லை. நீல வண்ணன் அவன் நிறத்தின் நிழகு போல் நெல் கருப்பாக இருக்கும். இந்திரநீல கல் ஒளியாய் இணைந்திடுவாய் சச்சியும் நீ. அப்பொழுது கூட அந்த கருமையை கூட கருமை என்று சொல்லாமல் இந்திரநீலக்கல் என்று சொல்லி பல வண்ண மணிகளிலே ஒளிடக்கூடிய பாதுகையின் நிறத்தை அங்கே காட்டுகிறார் சுவாமி. 853 பாசுரம் அடுத்தது. மகாலட்சுமியைப் போலவும் பூமி பிராட்டியைப் போலவும் பாதுகை விளங்குகிறது என்று பேசுகிறார். மணி பாதுகையேனி மலரடிகை பற்றியுள்ளாய், மணி வண்ணன் துணைவியரே மலர் மகளும் மண்மகளும், பொன்மணிகள் இந்திரநீலமணிகள் உடையவளே பெண்மணிகள் உருவில் நீ பெரியோர்கள் உணர்கின்றனர். மணி பாதுகையே நீ மலரடியை பற்றி உள்ளை. எப்பொழுது பார்த்தாலும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி இருக்கக்கூடியது பாதுகை. எப்பொழுதும் பாதுகை பத மலர்களை பற்றி இருக்கும். மலர்மகளும் மண்மகளும் எம்பெருமான் திருவடிக்கு கைங்கரியம் செய்கிறார்கள், சைத்யோபசாரம் செய்கிறார்கள். அந்த மலர்மகள் போலவும் மண்மகள் போலவும் இந்த பாதுகை விளங்குகிறது. இரண்யவர்ணாம் ஹரிணியும் என்று தங்கத்தைப் போல இருக்கக்கூடிய மகாலட்சுமி, இந்திரநீலத்தைப் போல இருக்கக்கூடிய பூமி பிராட்டி, இந்த இரண்டு நிறமும் வண்ணங்களும் பாதுகையிலே காணப்படுவதனாலே பாதுகை இருவருக்கும் பொதுவாக இருக்கிறது. எனவே பாதுகையை பார்க்கும் போதெல்லாம் பூமி பிராட்டியையும் மலர்மகளையும் எண்ணி எண்ணி வணங்குகிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்பதை உணர்த்துகிறார். மணி பாதுகையேனி மலரடி பற்றியுள்ள, மணி வண்ணன் துணைவியரே மலர் மகளும் மணல் மகளும், பொன்மணிகள் இந்திர நீலமணிகள் உடையவளே பெண்மணிகள் உருவில் நீ பெரியோர்கள் உணர்கின்ற. 854 பாசுரத்திலே தேவர்கள் பூஜை செய்கிறார்கள். அதை பற்றிய விவரங்களை இங்கே காட்டுகிறார். பாதுகையே உன்னை தேவர்கள் அர்ச்சிப்பார், பாதுகையே உன்னை தேவர்கள் அர்ச்சிப்பார், பதமெனவே பாதுகையே தோற்றம் அளிக்கின்றாய். முத்தொழியும் செம்மணியும் விரல் நகங்கள் தளிர் விரல்கள் மோட்சம் அளிக்கவல்ல என்பதனால் சரிசமந்த. பாதுகையே உனக்கும் திருவடிக்கும் வேறுபாடு இல்லை என்று அதிகமாக பேசிக் கொண்டு வருகிறார். இங்கேயும் அதைத்தான் மீண்டும் நிறுவுகிறார். முத்தொழி மோட்சமளிக்கக்கூடியது, அங்கே செம்மணிகள் இருக்கின்றன, விரல் நகங்கள் எல்லாம் தளிர் விரல்களாக காணப்படுகின்றன, துணிலைப் போல காணப்படுகிறது, சந்திரனைப் போல இருப்பதாகவும் விரல் நகங்களை சொல்லுவார்கள், பிறைச்சந்திரன் என்றும் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் திருவடியையும் திருவடி நிலைகளையும் இணைத்து பேசி திருவடி மோட்சம் அளிப்பது போல திருவடி நிலைகளும் மோட்சம் அளிக்கும், எனவே சரிசமமானது இரண்டும் என்று பேசுகிறார். பாதுகையே உன்னை தேவர்கள் அர்ச்சிப்பார் பதம், எனவே பாதுகையை தோற்றம் அளிக்கின்ற முத்தொழியோ செம்மணியும் விரல் நகங்கள் தளிர் விரல்கள் மோட்சம் அளிக்கவல்லாய் என்பதனால் சரிசமந்த 855வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திலே பாதுகாதேவியானவள் தன்னை மிகவும் மங்களமாக அலங்காரம் செய்து கொள்கிறாள். அதை பற்றிய விவரத்தை இங்கே காட்டுகிறார். ஸ்நாதானுலேப சுரபிர் நவமால்ய சித்ரா என்று சொல்லி அழகான அலங்காரங்களோடு மஞ்சள நீராட்டமாடி பாதுகாதேவி விளங்குகிறாள். எம்பெருமானுக்கு ஏற்ற தேவியாக விளங்குகிறாள். எம்பெருமானுக்கு சரிசமமாக விளங்குகிறாள் என்றெல்லாம் கொண்டாடுகிறார். பொதுவாக எம்பெருமானுக்கு திருவாபரணங்கள் உண்டு, ஆயுதங்கள் உண்டு. ஆனால் பல சமயங்களிலே ஆயுதங்களே திருவாபரணங்களாகவும் திருவாபரணங்களே ஆயுதங்களாகவும் இருப்பதும் உண்டு. வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாதிசன்னியமும் பல்லாண்டு எல்லாம் பல்லாண்டிலே பாடும்பொழுது அந்த எம்பெருமான் திருமேனியிலே சங்கன்ன சக்கரம் என்ன வனமாலி கதி சாங்கி சங்கி சக்தி நந்தகி என்று தன் சாயுதங்களையும் ஆயுதங்களாகவும் பார்ப்பார்கள், அணிமணியாகவும் பார்ப்பார்கள். அவசரத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து அது அமைகிறது. அப்படியானால் பாதுகை ஆயுதமா அணிமணியா என்று பார்க்கும்பொழுது கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறாள். மணி பாதுகையே நீ மற்றவை போல் அணிமணிய, மணி பாதுகையே நீ மற்றவை போல் அணிமணிய, மஞ்சனமாட்டிய பின் மாசத்தவளாகி சந்தன பூச்சுடனே பூச்சூடி பொன் மகளாய் பஞ்சளிரளிகளுடன் கலவியே உண்கின்ற சந்தன பூச்சுடனே பூச்சூடி பொன்மகளாய் பந்தளிர் அடிகளுடன் கலவியே உண்கின்ற பாதாரவிந்த பரிபோக நனன்யலபியம் மணி பாதுகையேனி மற்றவை போல் அணிமணிய. ரத்ன பாதுகையே துடைத்து நிர்மலமான வடிவத்தினாலே அழகியாக விளங்குகிறாய், அபிஷேகம் செய்யப்பெற்றவளாகி விளங்குகிறாய், ஸ்நானம் கண்டிருக்கிறாய், சந்தனப்பூச்சினாலே வாசனை உள்ளதாக புது மாலைகளை அணிந்து வியக்கத்தக்கதான சஞ்சார சமயங்களிலே விளையாடும் சமயங்களிலேயும் திரும்பி எழுந்திருடும் பொழுதும் மற்ற எவரும் பெற முடியாத பகவானுடைய திருவடித்தாமரையின் சேர்க்கையினால் உண்டான உயர்ந்த போகத்தை பெறுகிறாய். தன்னை தக்கபடி அலங்கரித்துக் கொண்டு திருவடியாகிற நாயகனோடு சேர்ந்து ரமிக்கும் உத்தம நாயகியாக பாதுகை இங்கு காட்டப்படுகிறாள். ஆகையினாலே அந்த ரத்ன பாதுகை ரங்கநாதனுக்கு உகந்தவளாக பைசிதலிகளிடம் கலவியே உண்கின்ற மஞ்சளமாட்டுகிறார்கள், சந்தனப்பூச்சி பூசுகிறார்கள், பூச்சூடுகிறார்கள். மணி பாதுகையேனி மற்றவை போல் அணிமணியா மஞ்சளமாட்டிய பின்மாதற்றவளாகி சந்தன பூச்சுடனே பூச்சூடி பொன்மகன் பஞ்சளிரளிகளுடன் கலவியே உண்கின்ற எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாவது வேறொரு கோணத்திலே இங்கே நம்மை பரவசப்படுத்துகிறார் சுவாமி. சர்ப்பராஜன் ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகள் என்று சொல்லுவார்கள். கண்களும் நெட்டிப்பாக இருக்க வேண்டும், காதுகளும் நெட்டிப்பாக இருக்க வேண்டும். கண்களாலும் காதுகளாலும் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஒரே சமயத்திலே ஆயிரம் காதுகள் ஆயிரம் கண்கள், அதாவது இரண்டாயிரம் கண்கள் இரண்டாயிரம் காதுகள் எடுத்துக் கொள்ளலாம். அதிகமான கண்கள் அதிகமான காதுகள். ஆனால் கண்களாலே அனுபவிக்கும் போது காதுகளாலே அனுபவிக்க முடியாதாம், காதுகளாலே அனுபவிக்கும் போது கண்களாலே ஏதாவது ஒன்றித்தான் பூர்ணமாக அனுபவிக்க முடியும். ஆகையினாலே ஆதிசேஷன் எம்பெருமானத்திலே வேண்டிக் கொள்ளுகிறானாம், கண்ணும் காதும் தனித்தனியாக இருந்தால் கண்ணாலே அனுபவித்த பிறகு காதாலே அனுபவிப்பதும், காதாலே அனுபவித்த பிறகு கண்ணாலே அனுபவிப்பதும் கசக்குறவாக இருக்கிறது என்பதனாலே ஒரே சமயத்தில் இரண்டையும் அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்பினானாம். எனவே எவருக்கும் இல்லாத அபூர்வ பக்தியை கண்ட எம்பெருமான் பாதுகையை பார்த்தாராம். பாதுகா தேவி ஆதிசேஷனுக்கு கண்களையே காதுகாக்கி, காதுகளையே கண்களாக்கி கற்செவியாக ஒரே சமயத்திலே இரண்டையும் உணர்த்தக்கூடிய சக்தியை தந்துள்ளாராம். எனவே சர்ப்பராஜனும் அவனைச் சேர்ந்த மற்ற சர்ப்பங்களும் கற்செவி பெற்றவர்களாக ஆகினார்கள். எனவே ஆதிசேஷன் அவனேதான் பாதுகை. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறவடியாம், நீழ்கடலு என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம் என்றும் திருமாலுக்கு அரவு என்று சொல்வதனாலே இங்கே ஆதிசேஷன் கண்களாலும் காதுகளாலும் ஒரே சமயத்திலே அனுபவிக்கக்கூடிய அற்புதமான அனுபவத்தை நமக்கு தருகிறான் சுவாமி. பாதுகையே நீயே ஆதிசேஷன் அவதாரம், பாதுகையே நீயே ஆதிசேஷன் அவதாரம், அவனே நின்னை அனுபவிக்கும் பாங்கென்னே. பாதுகையே நீயே ஆதிசேஷம் அவதாரோ, அவனே நின்னை அனுபவிக்கும் பாங்கென்னேராயிரம் கண்களதே செவியாய் கொண்டவனாய், ஈராயிரம் கண்களதே செவியாய் கொண்டவனாய், கேட்கின்றான் காண்கின்றான் நாகத்துடன் நின்மேனி, கேட்கின்றான் காண்கின்றான் நாகத்துடன் நின்மே. பாதுகையே நீயே ஆதிசேஷன் அவதாரம், அவனே நின்னை அனுபவிக்கும் பாங்கென்னே, ஈராயிரம் கண்களனே செவியாய் கொண்டவன, ஈராயிரம் கண்களனே செவியாய் கொண்டவன், கேட்கின்றான் காண்கின்றான் நாதத்துடன் நின்னேனே, கேட்கின்றான் காண்கின்றான் நாதத்துடன் நின்மேனி. எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாதுகையினுடைய பெருமை வளர்கிறது. 857வது பாசுரத்திலே பாதுகையே மிகவும் பிரகாசிக்கின்ற ஆயிரம் கிரணங்களால் அழகியதான பெருமாள் திருவடியினால் ஆகாசத்தினால் சஞ்சாரம் செய்கின்றதான நீ உன்னிடத்திலுள்ள பக்தியினால் பரவசராக்கப்பட்ட ஜனங்களுக்குள் முதல்வனான எம்பெருமான் பரிபூர்ண கருணையை பெற்று சிவனுடைய சூரியன் எனப்படுகின்ற விளையாட்டு மூர்த்தியை நிகழ்கின்றாய். எனவே சிவனுடைய சூரியன் என்று இங்கே ஸ்ரீதான் ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்கிறார் சுவாமி. ஆயிரக்கணக்கான அதாவது ஒளிக்கதிர்கள் கிரணங்கள் இருப்பதும் விஷ்ணு பதத்தினால் சஞ்சரிப்பதும் சூரியனுக்கும் பாதுகைக்கும் உள்ள பொதுவான தன்மைகள் குணங்கள். ஆகவே பாதுகை சூரியன் போல இருக்கிறது என்றார். பலர் வந்து வணங்குகிறார்கள். 33 கோடி தேவர்களும் வந்து வணங்குகிறார்கள். அப்படி வந்து வணங்கும் தேவர்களிலே பிரதானனாக சிவனையும் பிரம்மாவையும் பார்க்கிறார். சிவனை குறித்து பேசும்போது இந்த சந்தர்ப்பம் வருகிறது. சிவனுடைய சூரியனாக துவாதசாதித்யர்கள், எனவே சிவனை அப்போது உதயமாகும் சூரியனை கருதி சூரியன் சிவனுடைய சூரியனாக இங்கே பாதுகை காணப்படுகிறார் என்று பேசுகிறார். 857வது பாசுரத்தினுடைய அனுபவம். பாதுகையே பக்தன் சிவன் பக்தருக்குள் முதல்வனன்றோ. பாதுகையே பக்தன் சிவன் பக்தருக்குள் முதல்வனன்றோ. முதல் வைஷ்ணவனாக கருதப்படுகிறார். பரி உடனே அருள் செய்ய எட்டில் ஒன்றாம் மூர்த்தியான பருவியுடன் ஒத்திருக்க விஷ்ணு பதத்தினிலிருந்து விளங்குகிறாயிரம் கிரணங்குடன் அவன் போலே. இங்கே சிவனைப் போல காட்சி தருகிறார், சிவசூரியனாக காட்சி தருகிறார் என்று பேசுகிறார். பக்தன் சிவன் பக்தருக்குள் முதல் வனன்றோ. பருதியுடன் ஒத்திருக்க விஷ்ணு பதத்திலிருந்து விளங்குகிறாய் ஆயிரம் கிரணங்குடன் அவன் போலே. எனவே பாதுகா தேவியை எல்லா தெய்வங்களோடும் ஒப்பிட்டு அதைவிட அதைவிட அதைவிட விசேஷமாக காணப்படுகிறார். அவரவர் தம தம தரிவரி வகவகை அவரவர் எனையவர் என அடி அடைவர்கள் என்ற நிலையிலே இங்கே பாதுகையை சிவசூரியனாக காட்டி மகிழ்கிறார் சுவாமி. பருதியுடன் ஒத்திருக்க விஷ்ணு பதம் தனில் இருந்து விளங்குகிறார் ஆயிரம் கிரணங்குடன் அவன் போலே. சொக்பக்திரி அந்திரிகதன பிரதமஸ்ய சம்போ என்று அவன்தான் சிவச நாராயணா சக்கரச நாராயணா திவச நாராயணா எல்லாமே நாராயண ஆகினாலே சர்வம் துமேவ மமதேவ தேவ என்று இங்கே அற்புதமாக அனுபவிக்கிறார். 857வது பாசுரத்திலே 858வது பாசுரம் நாட்டகத்தும் காட்டகத்தும் வல்லவரே பாதுகையே நாதனவன் மனதறிந்தே நச்செயலே புரிந்துள்ளாயி. நாட்டகத்தும் காட்டகத்தும் வாஜ்யேவனேபி ரகுவீர பதோசிதாயாக நட்டகத்தும் கட்டகத்தும் நல்லவளே பாதுகையே நாதனவன் மனதறிந்தே நச்சயலே புரிந்துள்ளாய். கனகத்தும் கௌதமரின் பத்தினியை கற்பளித்தாய் என்றே பணிகின்றார் முனிவர்களின் துணைவியரே. கனகத்தும் கௌதமரின் பத்தினியை கற்பளித்தாய் என்றே பணிகின்றார் முனிவர்களின் துணைவியரே. பெண்குலத்திலே இதனாலே வஞ்சிக்கப்பட்ட வஞ்சிக்குடியாகிய அகலிகை நெஞ்சிலே பழிப்பிழாலை நீ அழைக்கிறது என்று கம்பன் சொன்னது போல பாதுகாதேவி காப்பாற்றித் தருகிறாள் என்ற ஒரு நன்றி உணர்வோடு அந்த பாதுகையை அத்தனை பெண்களும் வணங்குகிறார்களாம். எனவே பாதுகையானது நாட்டிலே இருந்தாலும் காட்டிலே இருந்தாலும் யோகக்ஷேமமாக யோகக்ஷேமத்தை தரக்கூடியது பாதுகை. ஸ்ரீ ராகவன் பதத்திலிருந்து உலகங்களையெல்லாம் ரட்சிக்கும் திறமை பெற்ற பாதுகை. விசேஷமாக அகல்யா ரட்சணம் செய்தை நினைத்து நம்மை போன்ற பெண்களை காக்கக்கூடிய தெய்வம் அதுவே என்று கருதி அரண்யத்திலே உள்ள ரிஷி பத்னிகளெல்லாம் மிகுந்த பக்தியோடு பாதுகையை பூஜிக்கிறார்கள். காவேரிக்கரையிலே பல ஆசிரமங்கள் இருக்கிறதாம், அதை நினைத்து இந்த வர்ணனை என்றும் பேசப்படுகிறார்கள். இப்படி அந்த ரத்தன பாதுகையானது பெண்களாலே கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அகல்யா சாபை மோசனம் செய்ததனாலே பெண்கள் மிகுந்த கிருதஜ்ஞை உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக அந்த பாதுகையை போற்றி வணங்குகிறார்கள். அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி அம்பர மூல் அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று சொல்லி அந்த திருவடிகளை கொண்டாடுகிறார்கள். அடுத்தது 859 பாசுரம். மீண்டும் சூரிய மண்டலத்தையும் பாதுகா நாகம் வேத வித்யை போன்றதையும் எண்ணி பேசுகிறார். பாதுகையிலே பகவான் விளங்குகிறான். சூரிய மண்டலத்திலே உள்ள எம்பெருமான் நாராயணன் வித்யையுடன் இருப்பது போலவே பாதுகாதேவியோடு இருப்பதனாலே இதுவும் வித்யையோடு சேர்ந்து இருப்பதாக அனுபவித்து மகிழ்கிறார் சுவாமி. 859 பாசுரம். ஒளியுடனும் உலவுகின்ற பாதுகையே, ஒளியுடனும் உலவுகின்ற பாதுகையே, உன்னாதன் உனை தரித்தான் உலாக் காண புறப்பட்ட ஒளியுடனும் உலவுகின்ற பாதுகையை, உன்னாதன் உனை தரித்தான் உலாக்கான புறப்பட்ட உலாக்கண்ட உத்தவர்கள் ஆயிரமாம் கதிர்கள் கண்டே ஒருவன் இவன் மறைகளுடன் கதிரவனின் கரு என்பர். ஒருவன் இவன் மறைகளுடன் கதிரவனின் கரு என்பர். வித்யாசக சவிது மண்டல மத்தியவர்த்தி எம்பெருமானை கண்ணாலே நேரிலே பார்க்க முடியாது. பாக்யவான்கள் அந்த புண்ணியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கஸ்மதியம் போல் முகத்தான் என்று சூரியனைத்தான் கண்கண்ட தெய்வமாக எல்லோரும் உணர்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூரிய மண்டலத்திலே எம்பெருமான் நாராயணனை நினைத்து சந்தியா காலங்களிலே பெரியவர்கள் விசேஷமாக கொண்டாடுவார்கள். எனவே அந்த பாதுகா தேவி, ஸ்ரீமன் நாராயணன், நாராயணன் சூரிய மண்டலத்திலே இருப்பது போலவே பாதுகையிலும் ஒளிர்கிறான் என்பதை கதிரவின் கழுவாக பாதுகை திகழ்வதாக பேசுகிறார்கள். எல்லோருக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கே பாதுகையிலும் அருமையாக விளங்குகிறான் என்பதை காட்டுகிறார். ஒளியுடனும் ஒளியுடனும் உலவுகின்ற பாதுகையே உன்னாதன் உனை தரித்தான் உலா காண புறப்பட்டான் உலா கண்ட உத்தமர்கள் ஆயிரமாம் கதிர் கண்டே ஒருவன் இவள் மறைகளுடன் கதிரவனின் கரு என்பல். பாதுகையை தரித்துக் கொண்டு எம்பெருமான் சூரிய மண்டல சக்கரவர்த்தியாக விளங்குகிறான். எனவே பாதுகையோடு கூடிய அந்த சூரிய நாராயணனை மனதிலே எண்ணி காலை வேளையிலே கரம் குவித்து வணங்குகிறார்கள் பெரியவர்கள். 860வது பாசுரம் கலம்பக படலம். மணி பாதுகையேனின் ஒளிக்கரங்கள் மாலடியை அனைத்தே நின்றபடி மணி ஒளிகள் பேசுவதன் பிரம்ம குணத்துடனே மூர்த்தியாகி அவதரித்து பரனே தான் என்று காட்டுகின்றான் அரங்கத்திலே. உரத்துல பாதுகையே ரத்னங்களை சார்ந்திருக்கிற ஒளித்தற்றைகள் கைகளாக காணப்படுகிறது. அதனாலே பகவானுடைய திருவடியை தொட்டு இனிய நாதத்தினாலே காதுக்கு புஷ்டியை தருகிறது. வேதங்களை தூஷிக்கின்றவர்களை ஒதுக்கிவிட்டு வேதங்களை போஷிக்கின்றவர்களுடைய அற்புதமான குரலை பாதுகை நமக்கு காட்டித் தருகிறது என்பதை மயர்வர மதிநலம் அருளுதல் என்று சொல்வது போல ஆசிரமங்களில் ரிஷிகள் மந்திரங்களை சொல்லி சூரிய உபஸ்தானம் செய்வதை அனுசரித்து வர்ணனம் செய்கிறார். இங்கே ஏற்கனவே சென்ற பாசுரத்திலும் அதுதான் பார்ப்போம். அப்படி பெரியோர்கள் உபஸ்தானம் செய்வதற்கு ஏற்றதாக சூரிய மண்டலத்திலே உள்ள வஸ்துவே பரதத்துவம். எனவே இந்த 859வது பாசுரத்தையும் 860வது பாசுரத்தையும் சேர்த்து அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். சூரிய மண்டல மத்தியிலே இருக்கும் அவன்தான் என்று கொண்டாடுகிறார். அதையே இங்கே சூரிய மண்டலத்தின் மத்தியிலே உள்ள வஸ்துதான் பரத்துவ வஸ்து என்று நிஷ்கர்ஷணம் செய்கிறார். மணி பாதுகையேனின் ஒளிக்கரங்கள் மாலடியை அனைத்தே நின்றபடி மணி ஒளிகள் பேசுவதில் பிரம்ம குணத்துடனே மூர்த்தியாகி அவதரித்து பலனே தான் என்று கட்டுகின்ற அரங்கத்திலே. எனவே பரத்துவத்தை நாடு நகரமும் நன்கறிய நம்மோ நாராயணாய வென்று பாடுமனமுடைய பத்தொருவிழியே வென்று பல்லாண்டு கூறுவினே என்று சொன்னது போல பல்லாண்டும் பரமேட்டியை அந்த பரனை பரத்பரனை பரம்பொருளை ஒத்தாரும் மிக்காரும் இளையார் மாமாயனை கருணை ஒருவனை அத்விதீயனை இங்கே காட்டுகிறது ரத்ன ஒளி. எனவே இந்த 860வது பாசுரம் பாதுகை நமக்கு பரனை காட்டித் தருகிறது என்ற ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு அருள்கிறார் சுவாமி. தொடர்ந்து பாதுகா சகஸ்திரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திரும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கோட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத்ரி கணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.